பிறகு யார் துயரம் மாறும், யார் பிரிவை யார் தடுக்க கூடும். உன் காதில் விழாதோ என் கண்ணே, என் நெஞ்சில் சோகராகும். யார் அழுது யார் துயரம் மாறும், யார் பிரிவை யார் தடுக்க கூடும். பாசம் என் காதல் நேசம் எல்லாமும் இன்று மாயங்களா? நீ தந்த பாசம் என் காதல் நேசம் எல்லாமும் இன்று மாயங்களா? கங்கை நீர் கூட தீயாகும், எங்கே என் சோகம் மாறும்? கங்கை நீர் கூட தீயாகும், எங்கே என் சோகம் மாறும்? நீ போன பாதை நான் தேடும் வேளை, என் கண்ணே என் நெஞ்சில் சோகராகும். யார் அழுது யார் துயரம் மாறும், யார் பிரிவை யார் தடுக்க கூடும். யார் பிரிவை யார் தடுக்க கூடும்?